சக்தியழைக்க சடுதிய வருவாள் பக்தர்க்கு அருளும்பர மண்மனையாள் பாதம் இரண்டில் குழு சுகல் குளிக்க கீதம் பாடும் இனிச்சடங்கை பையனுடனும் செய்யும் பயந்து முயலினால் கையில் சூளத்தோடு காக்க இங்கு வந்து வருக வருக மலையால் வருக வருக வருக மாண்புடன் வருக எந்திசை வாழும் எண்ணர் போற்ற மண்டனை வளர்க்க சூளம் வருக மலைக்காரம் பார்க்க வருக வருக இன்ப சிவனின் நினைவோள் வருக ஆறு முகனின் அம்மா வருக குங்குமம் அணிந்து கூடவே வருக சிறந்த மகளே சீக்கிரம் வருக சக்தியின் உருவே சடுதியில் வருக உமையவண்ணியே கிளி கிளி கிளி கிளி அமைப்பவண்ணியே வழி வழி வழி வழி வினைகள் அறுக்க வீரி நமோ நம கருணை வடிவே சரணம் சரணம் சரத மகளே வருக வருக அசுரரை அழித்த அம்மா வருக எந்தனையாடும் எழிலூர் கையில் பதினெட்டாயுதம் பாசாங்குதம் கருணை விழிகளில் கனிமுடந்திகளை விரைந்தனை காக்க விழியோள் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவும் உயொழி சவும் உயிரையும் கிளியும் கிளியும் சவும் கிளருளியையும் நினைவற்றும் நித்தமும் ஒளிரும் சக்தி நீயும் தனி ஒளியமும் உங்களியேறி குளமகள் வருக அன்னை முகமும் அருள் கூறும் அழகும் செவ்வொழி நெற்றியும் நெடிய உருவமும் பதினெட்டு கையும் பவள செவ்வாயும் நன்னறி நெற்றியும் நவரத்ன சுட்டியும் எழில் சேர் செவியில் இறங்கும் குண்டலமும் அன்பும் கருணையும் அருளும் நெஞ்சில் பல்வகை மணியும் பதக்கமும் தரித்து நல்வகை சேர்ந்த நவரத்ன மாலைகள் வாடும் முத்தணி மாறும் செப்பளவுடைய திருவையுந்தியும் முருகனின் மடியில் சுடருளிப்பட்டும் நவரத்தினம் பகித்த நற்சீராவும் எங்குகன் அமர்ந்த எழில் சேர்கால்களும் சிறந்த கால்களில் குழு சொலி இசைக்க ஜெகன ஜெகன ஜெகன ஜெகன முக முக முக முக முக முக முகன நக நக நக நக நக நக நகன டிகு குண டிகு குண டிகு குண டிகுண ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் கிளீம் டகு டகுடி கிடி கிடங்குடிங்கு சக்தி அவளே உள்ளே இருப்பாள் முந்து முந்து முன்னால் முந்து முந்து முந்து முன்னால் முந்து எந்தனையாலும் எண்ணுயிரம்மா மைந்தன் வேண்டும் மர மகிழ்ந்துளவு நாடா லாலா லாலா வேசமும் லீலா லீலா லீலா வினோதம் என்று உண்டிருவடியை உறுதியை பற்றி எந்தனை வைத்தேன் இணையடி காக்க என்னுயிர் குயிலே என் அம்மா காக்க பண்புடை வெளியா என்னை காக்க அடியவன் மதனம் எழில் சூழ் காக்க சிகப்பு சேர்த்தியூழ் காக்க கடங்கும் கண்களை கருஞ்சூழ் காக்க செவிகள் இரண்டும் செஞ்சூழ் காக்க நாசிகள் இரண்டும் நன்சூழ் காக்க பேசும் வாய்தனி பெரும் சூழ் காக்க முப்பத்திருவன் முனி சூழ் காக்க செந்தவண்ணாவை செஞ்சூழ் காக்க கண்ணம் இரண்டை கதிர் சூழ் காக்க என்னிடம் கழுத்தை இனிய சூழ் காக்க மார்பை ரத்தினபடி சூழ் காக்க சேர்ந்த நெஞ்சினை நீர் சூழ் காக்க வடிசோல் இருந்தோல் வனப்புடன் காக்க கிளறிகள் இரண்டும் பெரும் சூழ் காக்க அழகிய முதுகை அருள் சூழ் காக்க பழுவதினாரும் வரும் சூழ் காக்க வெற்றி சூழ் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றிலை அழகுற செஞ்சூழ் காக்க அறிஞான் கயிற்றை அருள் சூழ் காக்க ஆண் பெண் குறிகளை அழகு சூழ் காக்க பிட்டம் இரண்டும் பெரும் சூழ் காக்க மட்ட குதத்தை வல் சூழ் காக்க பனைத்தோடை இரண்டும் வரும் சூழ் காக்க கணைக்கால் முழங்கால் கதிர் சூழ் காக்க ஐவிரல் அடியினை அருள் சூழ் காக்க கைகால் இரண்டும் கருணை சூழ் காக்க முங்கை இரண்டும் முரண் சூழ் காக்க பின்கை இரண்டும் பின் அவள் இருக்க நாவில் சரஸ்வதி நத்துணையாக நாவி கமலம் நல் சூழ் காக்க முப்பால் நாடியை முனை சூழ் காக்க எப்பொழுதும் என்னை எதிர் சூழ் காக்க அடியேன் வசனம் அசைவுட நேரம் கடுகவி வந்து கனக சூழ் காக்க வரும் பகல் தண்ணீர் வஜ்ர சூழ் காக்க அறையிறும் தண்ணீரும் சூழ் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர் சூழ் காக்க தாமதம் நீக்கி சவுள் சூழ் காக்க காக்க காக்க கனக சூழ் காக்க நோக்கும் போதே நோய்களும் நீங்கும் தாக்கும் போதே தடைகள் தகரும் பார்க்கும் போதே பாவமும் அழியும் பில்லி சூன்யம் பெரும் வகையகலும் வள்ளிய பூதம் மாளாட்டும் வேய்களும் அல்லது தருகின்ற அடங்க முனிகள் பிள்ளைகள் கொள்ளும் பின் வீட்டு பேய்கள் கொல்லிக்கல் பேயும் குணங்கட்ட பேய்களும் பெண்களை தொடரும் பேதை பேய்களும் அடியை கண்டால் அங்கே அழிந்தின இரத்த காட்டேரியிரு மாப்பு படைகள் இரவிலும் பகலிலும் எதிர் வரும் தீயரும் கண்டதும் காளியுடனைத்தும் விடாது தொடரும் வினைமிகு வேய்களும் கண்ணியம் செய்யும் சண்டாளர்களும் என் பெயர் கேட்டதும் இடி விழுந்து நடுங்கிட அறியாது வைத்த பொம்மைகள் பூனை மயிரும் பிள்ளைகள் எம்பும் கைகால் நகங்களும் மண்டை ஓடும் பொம்மைகள் உடனே பானையில் வைத்த வீட்டினில் வைக்கும் விலை பிடித்தோர்கள் பொம்மையில் அணியை அடித்தே வைத்து காசு பணத்துடன் சோற்றையும் வைத்து குங்குமம் ஜவித்து கூடவே வைத்தோர் அடியனை கண்டால் அலறி அழிந்திட பகையும் தீயோரும் வந்து வணங்கிட யமனி நாட்களில் எழுந்து ஓடிட பயந்து அழுது பாய்ந்து ஓடிட மனமும் கலங்கி மறைந்து ஓடிட கற்களை முட்டி கயற்றால் கட்டி உடம்பெல்லாம் நோக உடனே கட்டு எலும்புகள் உடைய எட்டி உதைத்து கட்டும் கட்டில் கைகால் நொறுங்க அடிக்கும் அடியில் கண்கள் வெளிவர சிறு சிறு துண்டாய் சீவி போடு அரு அரு என்றே பகையை அறுத்திடு சொருகு சொருகு சூடம் சொருகு நெருப்பு அவர்கள் நெஞ்சில் பற்றிட எரியட்டும் நெருப்பு என்று மங்கே சூழத்தை எரிவாய் சூழ்ந்தது கூட புலிகள் நரிகள் கொள்ளாத நாய்கள் எலிகள் கரடிகள் எல்லாம் கூட தேடுகள் பாம்புகள் ஜியான் புறான்கள் பால் பட்டு போன பூட்டிகள் கடித்து எரிய விஷமும் உடனே இறங்க காயங்கள் சுருக்குகள் கதரும் தலைவழி வாதம் காய்ச்சல் வலிப்பு நோய்கள் சூளை சயங்கும் சுரியும் திறங்கும் வலிகள் பொங்கல் வயிற்று நோய்கள் ராஜ விழிவிகள் ராத்திரி நோய்கள் பூனை நாய் சிலந்தி கடிகள் பல்வழி அரணியாப்பு கட்டிகள் எல்லா நோய்களும் என்னை கண்டதும் கதறி ஓட கருணை புரிவாய் அனைத்து உலகம் அன்புடன் உறவாய் ஆண் பெண் அனைவரும் அன்றே நட்பாக நாட்டை ஆள்வரும் நட்புடன் உதவ உன்னை நம்பி உங்கைய சொல்ல சக்தியும் நீயே சகலம் நீயே திரிபுர சுந்தரி தினமும் நீயே சப்தம் நீயே சலனம் நீயே விஷ்ணுவின் தங்கை வேந்தனின் மங்கை தேவரை காக்க திரிசூல் எடுத்தாய் மாந்தரை காக்கும் மகிமை அவளே காலனை அழித்து ககனம் காப்பாய் எல்லோரை காக்க இப்போதே வருவாய் தணிகை ஆளும் சங்கரன் மனையாள் காஞ்சி நகரமார் காமாட்சி தாயே மதுரை அரசாளும் மாபெரும் அரசே கற்காவூர் காத்து கருணை தெய்வம் மாங்காடு அமர்ந்த மங்கையர்கரசி காஞ்சியில் சிரிக்கும் விஷலக்ஷி தாயே கலைகளின் அரசி கலை மகள் என்றும் என்னிடம் இருக்க நான் தினம் பாட என்னுள் இருக்கும் எந்த தாகை பாடுவேன் தினமும் பயந்த உள்மொழியாள் பாடினேன் பாடினேன் ஆனந்த தாளே கொஞ்சம் அழகுடன் குங்குமம் அணிய பாடும் வினைகளும் பாவமும் நீங்கி உன்னடி சேர உன்னருளாளே அன்புடன் தருவாய் கல்வியும் செல்வம் நல்ல வாழ்வும் நலமும் பிறவும் சீரும் சிறப்பும் சித்தியும் பெறுக வாழ்க வாழ்க வளைக்கரம் வாழ்க வாழ்க வாழ்க திரிசூல் வாழ்க வாழ்க வாழ்க மதுரைக்கு அரசி வாழ்க வாழ்க வாழ்த்தும் சிவனுடன் வாழ்க வாழ்க சிம்மம் ஏறினாள் வாழ்க வாழ்க என்றுயரங்கள் நீங்க ஏதேனும் பிழைகள் ஏதேனும் தவறுகள் ஏதேனும் குறைகள் செய்திருந்தாலும் பெற்றவன் நீதான் பொறுப்பவள் நீதான் தந்தை சிவன் தான் தாயும் நீதான் உன் பிள்ளையின் மேல் அன்பாயிருந்து உஜே என்பால் உயிராயிருந்து உன்னிடம் வந்தோ உயர்ந்த வழி செய் ஆனந்த கவசம் விரும்பிய அசோக ஆனந்த சித்தன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கவனமாய் தினமும் நன்றாய் குடித்து நல் துணி அணிந்து நினைவு தடுமாறாது நிற்கும் நிலையில் ஆனந்த சக்தி கவசம் இதனை சிந்தை ஒன்றாகி தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஒதிய ஜபித்து சிகப்பும் மணிய எட்டுத்துக்குள்ள எம்மரும் அடங்குவர் செயல்களில் எல்லாம் வெற்றியை தருவர் எதிரிகள் எல்லாம் எப்போதும் வணங்குவர் சூரியன் முதலியோ சூண்டு உதவுவர் எப்போதும் என்றும் இளமையாய் வாழ்வர் என்றும் பதினாறாய் எப்போதும் இருப்பர் அன்னையின் கையில் உள்ள அருள் சூழத்தை பாதையை வைத்து பயணம் செய்க. கண்ணால் காண கரும்பை ஓடும் தியோரெல்லாம் தீந்து கருகுவர். நல்லவர் நெஞ்சில் நாளும் நிற்கும் அல்லவர் தீயோர் அழிக்கும் சூளை. உள்ளம் என்னாலும் அறிந்து வீரலட்சுமியை விரும்பிடும் தினமே. சூரனை அழித்து துன்பம் நீக்கி தேவர்களுக்கும் தேனிம்பம் தந்து. காஞ்சிபுரத்தில் கடுந்த வந்த செல்ல கால்களில் சேரும் என்றே. என்னை ஆட்கொண்டிலும் தன் நெஞ்சில் எப்போது இருக்கும் அம்மா போற்றே. தேவர்கள் நெஞ்சில் வாழ்வாய் போற்றி பரமணி நெஞ்சில் மகிழ்வே போற்றி. அருள்மிகு அழகு அம்மா போற்றி அறக்கரை அழித்த அன்பே போற்றி. காமாட்சி போற்றி கருணையை போற்றி வெற்றி பெறுகின்ற சூழே போற்றி. திரிபுர சுந்தரி புவனத்து அரசி சிம்பவாகினி சீரடி சரணம். சரணம் சரணம் அம்மா சரணம் சரணம் சரணம் சக்திய சரணம். சரணம் சரணம் அம்மா சரணம் சரணம் சரணம் சக்தியே சரணம்.